इमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीतर चक्रलाञ्छन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनकं श्रीमातवार्यं गुरुम् அஸ்மத் குரு பரம்பராயை நம. 15வது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னம் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். 14 ஸ்லோகத்துல இதுவரையில் கடைசி 4 ஸ்லோகங்களாலேயோ 5 ஸ்லோகங்களாலே பகவத் பரத்துவமானது நிரூபிக்கப்பட்டது. பகவதா விஷ்ணோஹோ பரத்துவம், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம், அவனை காட்டிலும் பரதத்துவமானது ஒன்றும் கிடையாது என்று நன்றாக நிரூபிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஒரு மனசுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்லோகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆளவந்தார் என்பதாக சுவாமி தேசிகன் அவதாரிக்கை இடுகிறார். அந்த அவதாரிக்கை வாக்கியத்தை முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கு முன்ன ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு ஸ்லோகத்துக்கு சாமான்யமான அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த அவதாரிக்கை வாசிச்சு அவதாரிக்கையினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு மேல விஷயத்துக்கு போகலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய அக்ஷரசா வியாக்கியானத்துக்கு போகலாம். எல்லாரும் ஸ்லோகத்தை எடுத்து ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. அடியன் வந்து இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் இருக்கேன், அதனுடைய PDF உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதில் 50வது பக்கத்தில் இருக்கும் நம்ம. அந்த PDF ஷேர் பண்ணாத வாழ்க்கை மறுபடியும் அடியன் ஷேர் பண்ணுறேன். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். துவாம் ஷீலரூப சரிதைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும் துவாம் ஷீலரூப சரிதைஹ் பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹ் பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும் என்பதாக ஸ்லோகம். துவாம் ஷீலரூப சரிதைஹ் பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஹி ச சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஹி ச ந ஏவ ஆசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும் என்பதாக ஸ்லோகம். அதாவது இவ்வளவு அற்புதமான திவ்ய சரித்திரங்களாலும் ஷீல ரூப சரிதைஹி என்பதனால் உம்முடைய ஷீலம் என்ன? ஷீலம்னால் ஒழுக்கம், பெருமாளுடைய ஒரு நடத்தை, பெருமாளுடைய ஒரு வியவகார கௌசலம், யாரிடத்துல எப்படி பழகணும், யாரிடத்துல எவ்வளோ அன்போட பழகணும் அப்படின்னு சொல்ற அந்த தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அதுதான் ஸ்தீலம்னு சொல்றோம். அதுக்கு மேல ஸ்தீலத்துக்கு அவரே வியாக்கியானம்லாம் சொல்லப்போற, சாதாரணமா சொல்றேன் அடி. அது மட்டும் இல்லாம நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல், தான் உயர்வுடி பிறப்பு என்ற எண்ணம் இல்லாமல், நான் தான் சர்வம்சத்துல அவதரிச்சிருக்க நோக்கம்ன்ற எண்ணம் இல்லாம, சாதாரண மனுஷாலோட கூட சாதாரண மனுஷாலுன்னே ஒருத்தரை நினைக்காமல் எல்லாருடையும் கலந்து பழகிறது. ஏன்னா ஒருத்தர் சாதாரணம்னு நினைச்சார்னா இவர் அசாதாரணம்னு இவர் தன்னை நினைச்சுக்கிறாருன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் எல்லோருடனும் நன்றாக பழகுதல். ராமஹா பூர்வபாஷிச்ச ராகவஹான்ற, ஏன்னா முதல்ல யாரா விசாரிப்பான்னா முதல்ல தான் போய் எல்லாரையும் விசாரிச்சுடுவாராம் ராமர். அவர் வந்து நம்மளை விசாரிக்கட்டுமேன்னு இருக்க மாட்டாராம். அது அதுதான் வந்து நிரந்தர சம்ஸ்லேஷகான்னு சொல்ல போற. அப்படிப்பட்ட சீலம் என்ன, அவருடைய அற்புதமான ரூபம் என்ன, அவருடைய ரூபத்துக்கு அவர் வாய்மூன் இருந்தாலே எல்லாரும் அவரை போய் சேவிப்பார். ஆனா அவர் அது இல்லாமல் எல்லாருடனும் கலந்து கட்டி பழகணும் அப்படின்ட்டு தானா போய் பேசறது, அது ஒரு நல்ல குணம். அது லோகத்துல அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, கிடைச்சிருந்ததுன்னா அதை வந்து மத்தவ மதிக்கிறது இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். ஆனா பெருமாள் ராமர் எப்படினா பூர்வ பாஷிச்ச ராகவான்னு வால்மீகி ராமரை புகழ வந்து லோகத்துல அதெல்லாம் பிரசம்ச பண்ண தெரியாது லோகத்துல இருக்கும் ஆளுக்கு. அதனால நம்ம குணத்தை மாத்திக்க கூடாது. அது மாதிரி இருந்தா அதே மாதிரியே இருக்கணும். சீல ரூபம் என்ன? அத்தமான ரூபம் பெருமாளுடைய ஆஜானுபாகு சுசிராஹா சுழலாட்டஹா சுவிக்ரமஹா சமஸ்தமா விபக்தாந்தா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவான் என்று இத்தனை சௌந்தரியத்தினுடைய ஆங்க அங்க ஆங்கிகமான சௌஷ்டவத்தை சொல்றதுக்கே இத்தனை பதங்களை வால்மீகி போடுற. சமஸ்தமா விபக்தாங்கஹா, கால் கொஞ்சம் நீளமா இருக்கும், சில பேருக்கு உடம்பெல்லாம் குட்டையா இருக்கும், உடம்பெல்லாம் நீளமா இருக்கும், கால் குட்டையா இருக்கும், இப்படி எல்லாம் லோகத்துல விதவிதமா பாக்குறோமே, அப்படி இல்லாம சமஸ்தம விபக்தாங்கஹா அத்தமான வர்ணம் ஸ்னிக்த வர்ணம். ஏன்னா ஸ்னிக்த வர்ணகான்றதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் அட்ராக்டிவான ஒரு கலர், அல்யூரிங் அப்படின்றான் இங்கிலீஷ். அந்த அல்யூரிங் கலர் அப்படின்னு சொல்றது பச்சை பச்சை பசேல்னு அது அழகா அந்த கிளியை பார்த்தா எப்படி இருக்கு, அதுக்குதான் அல்யூரிங்ற வேர்டை யூஸ் பண்ணுவா கிளிக்கு. அந்த மாதிரி கிளியினுடைய வர்ணம் அல்யூரிங், அந்த மாதிரி ஸ்னிக்தமான வர்ணம்னு சம்ஸ்கிருதத்துல உபயோகப்படுத்துவா அந்த ஸ்னிக். அதெல்லாம் இதெல்லாம் ரூபத்துல குணைஹி ரூபகுணைச்சாபி பிரீத்திஹி பூயோப்பிய வர்த்தகன்னு சீதைக்கு எப்படா ராமரிடத்துல பிரீத்தி அதிகமாச்சுன்னா அவருடைய குணங்களாலும் அந்த ரூபத்துல இருக்கிற குணங்களாலும் அப்படின்னு குணைஹி ரூபகுணைச்சாப்பின்னு வால்மீகி அற்புதமாக அத சீதையினுடைய ஆசைக்கு காரணத்தை வர்ணிக்கிறேன். சீல ரூப சரித்திரம் இதுக்கு மேல இது ரெண்டும் இருந்தா மட்டும் போறாரு. சீலம் இருக்கு, ரூபம் இருக்கு, சரித்திரம் சரியா, கேரக்டர் சரியா இருக்கணும். அந்த பூர்வ பாஷையா இருக்கலாம், ஆனா கேரக்டர் சரியில்லைன்னா கஷ்டமும் இல்லையா. அதனால அந்த சரித்தை பரம பிரகிருஷ்ட சத்துவேன, இது இல்லாம பரமசாத்வம் பிரகிருஷ்டமான சத்துவம் சத்துவகுணம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுறது, எடுத்த காரியத்துல வழுவாமல் இருக்கிறது, இதெல்லாம் சாத்விக குணத்தினுடைய ஒரு லட்சணங்கள். பரம பிரகிருஷ்ட சத்துவம் இல்ல, சத்துவம்னா பலம்னு ஒரு அர்த்தம் இல்லையோ. எடுத்த காரியத்தை ராவண வதம் பண்ணணும்னு எடுத்தாருன்னா அதை முடிச்சாரு, அதுதான் சத்துவம். சத்துவம்னா பலம், சத்துவம்னா பலம்னுட்டு நம்ம நிறைய இடங்கள்ல சத்துவம் சத்துவவதாம் அஸ்மி என்று சத்துவவதாம் சத்துவம் அஸ்மின்னு பகவத்கீதையில விபூதி தர்சன தசம அத்தியாயத்துல சாதிக்கிற சத்துவம் சத்துவவதாம் அஸ்மி பலம் பலவதாம் அஸ்மி அந்த மாதிரி பலவான்களுக்கான பலம் அப்படின்னு அந்த சத்துவத்தை தான் பிரசம்சரம் பரம பிரகிருஷ்ட சத்துவம் அது. அப்புறம் அது உண்டு இல்ல, அதை எங்க சேர்க்கணும்னா பரம பிரகிருஷ்ட சத்துவேனு ஒண்ணு பெருமாளுடைய குணமாகவும் சேர்க்கலாம். பரம பிரகிருஷ்ட சத்துவேன சாத்விகத்தையா பிரபலிஷ்ட தன்னுடைய பரம பிரகிருஷ்ட சத்துவேன குணத்தினாலையும் பிரசித்தி அவருக்கு. சாத்விக குண சாத்விகமான புராணங்கள் என்று சாத்விகத்தையா பிரபலைஹி சாத்விகமாக இருந்ததுனாலேயே பிரபலமான சாஸ்திரங்கள் இருக்கிறதே அந்த சாஸ்திரங்களால். அது மட்டும் இல்லாம பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதகா பிரக்யாத்தமான பிரசித்தமான தெய்வ தத்துவத்தினுடைய தேவதா தத்துவத்தினுடைய பரமார்த்தத்தை தெரிந்தவர்கள் அவர்களுக்குள் பிரக்யாத்தமானவர்கள் வசிஷ்ட வாமதேவாதிகள் இருக்காளே அவளுடைய மதம் அவளுடைய அபிப்பிராயம் என்ன? இவ்வளவு நாளையும் கூட இவ்வளவு விஷயங்கள் லோகத்துல இருந்தும் இந்த ஆசுர பிரகிருதிகள் இருக்காளே அவ இந்த பெருமாளை தெரிஞ்சுக்க முடியறதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்து. இவ்வளவு இருந்தும் கூட என்ன சீல ரூப அசுர ஆசுர பிரகிருத்தையா ந பிரபவந்தி போத்தும் போத்தும் ந பிரபவந்தி. என்னெல்லாம் இருக்கு லோகத்துல என்ன? உன்னுடைய சீலம் இருக்கே, உன்னுடைய ரூபம் இருக்கே, உன்னுடைய சரித்திரம் இருக்கே, உன்னுடைய பரம பிரகிருஷ்டமான சத்துவம் இருக்கே, அது தவிர உன்னை பிரகடனம் பண்ற சாத்விகமான சாஸ்திரங்கள் இருக்கே, அது மட்டும் இல்ல வசிஷ்ட வாமதேவாதிகள் ஏகதர் விதர் திருதர் போன்ற மகரிஷிகள் நாரதர் முதலானவர்கள் இவ்வளவு பேரும் சொல்றாளே நாரதோ நாசயன் நேத்தினாம் அஜ்ஞானஜம் தமஹா நாராயண அப்படின்ற சப்தத்தை எப்பவும் சொல்லிட்டு எல்லாருடைய அஜ்ஞானத்தையும் போக்கடிக்க கூடிய நாரதர் முதலான பிரக்யாத தெய்வ பரமார்த்த வித்துக்கள் இவாளா அப்படின்னா தெய்வ தத்துவத்தினுடைய பரமார்த்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் அப்படி பிரசித்தமானவர்கள். அதனாலேயே சனகசனந்தநாதிகளுக்கு பிரசித்தி. அப்படிப்பட்டவாளுடைய மதம் அவளுடைய அபிப்பிராயங்கள்லாம் புராண இத்தியாசங்கள்ல இருந்தும் கூட இந்த ஆசுர பிரகிருதிகள் அவரை தெரிந்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்படுவதாக பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. துவாம் ஹே பெருமாளே உன்னை இவ்வளவு சீலரூப சரித்தைகி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகத்தையா பிரபலைகி சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைகி ச ஆசுர பிரகிருத்தையா ந பிரபவந்தி போத்தும் ஏவ நைவ பிரபவந்தி போத்தும் ஏவ அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்ப இதுக்கு அவதாரிக்கிற கணம் சுவாமி தேசிகன் எவ்வளவு அழகான அவதாரிக்க பாருங்கோ, நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் ஒரு அவதாரிக்கை இந்த மாதிரி ஸ்லோகத்தை திடீர்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதுங்கன்னு பரீட்சையில வச்சுட்டாள்னா அவ எப்படி எப்படி எழுதுவான். பெரிய பண்டிதாளுக்கு பரீட்சை வைப்பா அந்த காலத்துல. அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பரீட்சைகள்லாம் நடந்துருக்கு. அந்த காலத்துல 45வது பட்ட ஐஷிங்கர் வரதாச்சார சுவாமி, நாவல்பாக்கம் வரதாச்சார சுவாமி, கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி, அப்படிப்பட்ட வில்லிவலம் நாராயணாச்சார சுவாமி, இவா எல்லாம் பரீட்சை எழுதுறவா. அவளுக்கெல்லாம் பெரியவா, இன்னும் அதுக்கு மேல இருக்கிறவா டிடி தாத்தாச்சார சுவாமி, அதுக்கு மேல உத்தம்பூர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, இவெல்லாம் பரீட்சைக்காள். அந்த மாதிரி சமயத்துல இவெல்லாம் பரீட்சைக்கு என்ன பண்ணிடுவா, தத்துவம் தகலாப்பம் அதிகரண சாராவளி நியாயத்தாம்சம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல பரீட்சையை வச்சுட்டு 5-5 பிரச்சனை கொடுத்துருவா. அதுவும் என்ன கேட்க போறா எதுன்னு தெரியாது. 3-4 கிரந்தங்களை சேர்த்து இவாளுக்கு கேள்வி கேள்வியை கொடுத்துட்டாவா எழுதுவா பாருங்க. அந்த பேப்பர் கிடைச்சதுன்னா கூட சந்தோஷம்னு நினைப்பேன் அடி. ஒன்றும் கிடைக்காது, இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த பேப்பர்களை மனசில் அவெல்லாம் அவ்வளோ படிச்சுட்டு நிஷ்ணாத்தாலாம் வந்து எழுதுவா பாருங்க. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை கொடுத்துட்டு வியாக்கியானம் எழுதும் சுவாமி தேசிகன் எழுதுறாரு வியாக்கியானம். என்ன இந்த மாதிரி எத்தனையோ பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திர ரத்னத்துக்கு. அவாவா ஹிந்தியில் வியாக்கியானம் எழுதியிருக்கா, அவாவா பாஷையில் வியாக்கியானம் எழுதியிருக்கா. ஆனால் இதுக்கு நிகர் இதுதான்ற மாதிரியாக அமைஞ்ச ஒரு பெரிய அற்புதமான நோட்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதுவே நோட்ஸ் தான், இது நம்மளுக்கு நோட்ஸை நோட் பண்ணி நம்மளாம் பாஸ் பண்ணுற மாதிரி இதை வாசித்து நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஏவம் சதுர்பிகி பஞ்சபிகி வா ஸ்லோகைகி பிரதர்சித்தம் பகவத் பரத்வம் எதி பிராமாணிக்கம். இப்ப 4-5 ஸ்லோகமா இவ்வளோ கதர்றே பெருமாள் தான் பரதத்துவம்னுட்டு அது கணக்க பிராமாணிக்கமாக இருக்கிற பட்சத்தில் பாருங்க என்ன எப்படி எப்படி பதங்கள். ஏவம் சதுர்பிகி பஞ்சபிர்வா ஸ்லோகைகி பிரதர்சித்தம் பகவத் பரத்வம் எதி பிராமாணிக்கம் தர்கி அப்பொழுது சர்வேபி கிம் ததா நாத்யவசியந்தி. எல்லாரும் சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டிருக்காளே, அவளுக்கே இந்த விஷயம் புரியல. இன்னும் நிறைய பேர் அஜ்ஞானிகளாக இருக்காளே, வேற வேற தேவதைகள் எல்லாம் ஆராதிக்கிறாளே, எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த லோகத்துல. இவ்வளவு விஷயத்த நீங்க சொல்றீங்களோ யாரும் புரிஞ்சுக்கவே இல்லையா இத்தனை நாளா லோகத்துல. இன்னும் வைஷ்ணவாளாக இன்னும் லோகத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்காளே அப்படின்னா கதஞ்ச லோகே நிதீஸ்வரவாதா திருமூர்த்தி சாமியவாதா ஐக்கியாதி பக்ஷாச்ச பிராதுஷ்யு. இப்படி இருந்ததுன்னா நிதீஸ்வரவாதம் எப்படி உண்டாகும். திரிமூர்த்தி சாமியம் 3 மூர்த்தியும் பிரம்மா சிவன் விஷ்ணு 3 பேரும் சமம்னு சொல்லவே சில பேர் சொல்லிட்டு தெரியறா. இன்னும் சில பேர் வந்து 3 ஒண்ணுதான்னு சொல்றா, 3 சமம்னு சொல்றா. இந்த வாதங்கள்லாம் எப்படி உண்டாகும் அப்படி கணக்க நாராயணன் பரதத்துவம் என்று நீங்க சொன்ன 5-6 ஸ்லோகங்கள்ல 4-5 ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயம் பிராமாணிக்கமா இருந்தா இதெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சு. இத்தியத்ர பரேஷாம் பகவத் பிரதிபத்தியவாவே ஹேதுமாஹா. மற்றவர்களுக்கு பகவத் பிரதிபத்தி பகவத் விஷயகமான யதார்த்தமான ஞானம் உண்டாகாமல் இருப்பதற்கு காரணத்தை அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று அவதாரிகை இடுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. துவாம் சீலேதி ஏதேன மூடான் பிரதிசோசதி. இதனால என்னடா ஆளவந்தார் அபிப்பிராயப்படுறாருன்னா அந்த மூடாள் இருக்காளே, இதை தெரிஞ்சு கொள்ள முடியாத மூடாள் இருக்காளே, அவளை நினைத்து கஷ்டப்படுகிறார் வருத்தப்படுகிறார். ஏதேன மூடான் பிரதிசோசதி. இதுதான் பிரதி சப்தத்தை உபயோகப்படுத்தினா அந்த இடத்துல தித்திய அழகு. ஏதேன மூடான் பிரதிசோசதி, அதர்வைஸ் மூடேபியா சோசத்தின்னு இருக்கணும். இப்ப பிரதி சப்தம் உபயோகப்படுத்திட்டதுனால தித்திய வரலாம். ஏதேன மூடான் பிரதிசோசதி தன் மத்தியே சுவசிய பகவத் அனுபவ லாபாத்து பிரிய. நாட் ஓன்லி அவளுக்காக வருத்தப்படுறது மட்டுமில்லை, அது நடுவில் நான் மூடனாக இல்லாமல் எனக்கு பகவத் அனுபவம் கிடைச்சதே என்று சந்தோஷமும் படுகிறார். ஒரு விதத்தில் சந்தோஷமும் ஒரு விதத்தில் கஷ்டமும் படுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். ஏதேன மூடான் பிரதி சோசதி தன் மத்தியே சுவசிய பகவத் அனுபவ லாபாத்து பிரியதே ச என்று அழகான பாவ பிரயோகம் பண்ணிக்காங்க. பிரியதே ச இட் இஸ் பீ பிளீஸ்ட் அப்படின்னு தனக்கு பகவத் அனுபவம் கிடைச்சிதே அதுவரையில் நான் தப்பிச்சனே என்று பிரியதே சந்தோஷப்படப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் என்று தாத்பரியம். துவாம் மகத்யோபி மகீயஸ்வேன பூர்வோக்தம் மகதோ மகியான் என்று பூர்வம் எந்த ஒரு பெருமாளை எல்லா மகத்தரமான வஸ்துக்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்று எந்த ஒரு பெருமாளை முன் சொன்னோமோ அந்த துவாம் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பூர்வோக்த குணாதிசயங்களை உடைய உன்னை ஒன்ன போய் அப்படின்ற அர்த்தத்துல துவாம் என்று மகத்யோபி மகியஸ்வேன பூர்வோக்தம் துவாம் வெறும் துவாம்னு அர்த்தம் துவாம்னா உன்னைனா உன்னைன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது எப்படிப்பட்ட உன்னைன்னு ஏதோ ஒரு விவக்ஷா இருக்கு ஏன்னா ஆரம்பிக்கச்சியே துவாம் அப்படின்னா எப்படியோ ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் மனசுல விரும்ப உன்னைன்னு சொல்ல மாட்டான் அப்பேற்பட்ட உன்னைன்னு சொல்றதுல தாத்பரியம் இருக்கு அதனால எப்பேற்பட்ட உன்னை என்று சொல்லுவதற்காக இங்கு மகதோ மகத்யோபி மகியஸ்வேன பூர்வோக்தம் முன்பு எந்த ஒரு பெருமாளானவர் மகத்யாபி மகதோ மகியான் என்று சொல்லப்பட்டாரோ அந்த பெருமாளை துவாம் உன்னை அப்படிப்பட்ட உன்னை எப்படிப்பட்ட அதுக்கு மேல இன்னும் இதுல வேற இந்த ஸ்லோகத்திலேயே விசேஷம் இருக்கு பாருங்க சீல ரூப சரித்தைகி பரம பிரதிஷ்டேன சீல ரூப சரித்தைகி என்று சப்தம் சீல மிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரைகி சக நிரந்தர சம்ஸ்லேஷா என்ன இது இதெல்லாம் நம்ம பின்னாடி எப்படி துவாம்ல சேர்க்க போறோம்ன்றத பத்தி கடைசியில சொல்றேன் அது இங்கே ஏற்கனவே ஒரு தடவை அன்பயத்துல சொல்லியிருக்கு அதாவது சீல ரூப சரித்தைகி பரம பிரதிஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைகி சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ துவாம் ந ஆசுர பிரகிருத்தையா உன்னை தெரிந்து இவ்வளவாலும் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம் சாதனம் இவ்வளவு சாதனங்கள் இருந்தும் அங்க பெரிய கோடாலி கோடாலி வச்சிருக்கு அங்க கடபாரை வச்சிருக்கு வந்து மண்வெட்டி வச்சிருக்கு இவ்வளவும் இருந்தாலும் அந்த நிலத்தை தோண்டி அந்த அந்த அந்த விரைய நட தெரியல அந்த துப்பு இல்லாதவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இந்த இந்த வசனமான இந்த ஸ்லோகத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு சீலமிக அது சீலமிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரைஸ்தக மந்தத்தரைஸ்தக நிரந்தர சம்ஸ்லே சீலம்னா என்ன சீலம்னா பகவத் குணத்தை சொல்றார் இந்த இடத்துல ஒரு சீலம்ன்ற சப்தத்தினால ஒரு குணத்தை சொல்றார் அது என்ன குணம் அப்படின்னா சத்திய கதனம்னா ஒரு குணம் சத்திய எப்பவுமே சத்திய வாக்கியா திருடவிரதா சாரித்ரேன யுக்தா என்று ஒவ்வொரு குணங்கள் சொல்ற மாதிரியாக சீலம்னா என்ன அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன் மகத்தரன் அப்படின்னு சொல்றான் கம்பேரிட்டிவ்லி இவனை காட்டிலும் அவன் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில் அன்று யாரை கம்பேர் பண்ணாலும் ராமர் தான் உயர்ந்தவர் அந்த மாதிரியாக மகத்தரஸ்யாபி என மகத்தமம் ஏன் சொல்லலைன்னா அது பெருமாளிடத்தில் இருக்க குணம் மற்றவாள்லாம் மகத்தமமா தமனா ஆக முடியாது எதுக்கு மகத்தரன் சொன்னார் அங்கேயே சூப்பர் லைட்டிவ்ல சொல்லலாமேன்னு தோணும் இப்போ பெருமாளுடைய சீலத்தை தான் சொல்ல போற பெருமாளுடைய சீலம்னா என்னன்னு லோகத்துல காமிக்கணும்னா மற்றவாளிடத்துல அதை காமிச்சுட்டு அதை பெருமாளிடத்துல இருக்குன்னு சொல்லணும்னா மற்றவாளிட்ட காமிக்கிச்ச மகத்தமம் சொல்ல முடியாது ஏன்னா சூப்பர் லைட்டிவ்ல இருக்கிறது பெருமாளிடத்துல மட்டும்தான் அந்த குணம் இருக்கும் அதனால மகத்தரஸ்யாபின்னு சாதிக்கிறார் அதாவது கம்பேரிட்டிவ்லி யார் ஒருத்தன் உயர்ந்த மனிதனோ இந்த லோகத்துல அவன் வந்து மந்தத்தரைக்கு இருக்கிறதுக்குள்ளேயே மட்டமான ஒருத்தன் இருக்கானே கம்பேரிட்டிவ்லி மட்டமா இருக்கானே ஒருத்தன் அவனோட நீரந்திர சம்ஸ்லேஷா துளியும் இடைவெளி இல்லாமல் ரந்திரம்னா இடைவெளி நீரந்திரம்னா ரந்திரம் இல்லாமல் அதை இடைவெளி இல்லாமல் அவனிடத்தில் பழகுவது இடைவெளி என்றால் மானசீகமான இடைவெளிகள் என்னதான் இருந்தாலும் தீர்த்தம் கேட்டா தீர்த்தம் கொடுப்போம் அப்படி கே மேலேந்து தூக்கி கொடுக்கறது அப்படின்னாக்கா அது ஒரு அவனை மட்டமா நினைக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் நிரந்தர சம்ஸ்லேஷம்னு இருக்கு அதுக்கு பேர் ஏன்னா மற்றவாளுடைய விவகாரத்தை பொறுத்தது தான் அவளுக்கு அது என்னதான் மட்டமா இருந்தாலும் அவனோட நன்னா பழகிறதுன்றது எல்லாராலையும் முடிகிற காரியம் கிடையாது அது பகவத் குணம் தான் அதனால சீலமிக மகத்தரஸ்யாபி மந்தத்தரை சக நிரந்தர சம்ஸ்லேஷா ராமகிருஷ்ணாதி அவதாரேஷு அத ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல பண்ணி காமிச்சிருக்க நிரந்தர சம்ஸ்லேஷன் ராமகிருஷ்ணாதி அவதாரேஷு சபரி கோபாலாதி விற்த்தாந்தைஹி தத் பிரசித்திஹி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல ராமரா இருக்கிற சபரி இடத்துல நிரந்தர அந்த அந்த அந்த சீலத்தை காமிச்சாரு ஒரு ஒரு அவள் சாதாரண வேடுவ பெண்ணு தானே என்று எண்ணி அவரிடத்தில் மட்டமான அவள் மட்டமானவள் தானே என்று விவகாரம் பண்ணலை அவள் கொடுத்து அவள் கொடுத்த பழங்களை அவள் சுவாதிஷ்டமாயிருக்கான்னு பார்த்து கொடுத்த பழங்களை ராமர் அது அதை அதை அனுபவித்தார், அதை அவசைஞ்சார். அதனால சபரி. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் கோபாலாதி தன்னுடைய தன்னோட கூட இருந்த குழந்தைகள் கோபாலகர்கள் மாடுமைக்கும் குழந்தைகள் அவர்களுடன் நன்றாக பழகினார். நிரந்தரமான ஒரு சம்சலேஷம் இருந்தது. இது பிரசித்தமான விஷயம். தைரேவ தத்ர தத்ர மகத்துவம் அப்படி சூச்சியத்தை அந்த இதனால அங்கே அந்தந்த பிரகரணங்கள்ல சபரியும் சரி அந்த கோபாலக்காள்லாம் சரி இவாள்லாமே பெருமாளுடைய மகத்துவத்தை அங்கங்க சூச்சிப்பிக்கிறாள். ரூபம், அவருடைய ரூபம் எப்படிப்பட்டதுன்னா ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத் என்று ஆதித்யனுடைய வர்ணத்தை போன்ற வர்ணத்தை உடையவர். அப்படியே பிரமாதமான ஜொலிக்கிற திருமே தமசஸ்பரஸ்தாத் அந்த எங்க அந்தகாரத்துக்கு வேலையே இல்லையோ அப்படிப்பட்ட தஸ்யேத புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசகா என்று பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்றது. அவருடைய ரூபம் எப்படா இருக்கும்னா இது பட்டு வஸ்திரம் மகா மகாரஜனம் எப்படி ரூபம் எப்படி இருக்குன்னா யதா மகாரஜனம் வாசகா எப்படி பட்டு வஸ்திரம் பளபளவளான்னு இருக்குமோ அந்த மாதிரியா அவரும் ஜொலிக்கிறார் என்று உபனிஷத்து சொல்றது. இத்தியாதிஷு அது தவிர அஸ்திரபூஷணாத்தியாயம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல எல்லா இடத்துலையும் அப்ராகிருதத்துவேன அகர்மஹேதுத்வேன என்ன அப்ராகிருத்தமான திருமை பிராகிருத்தமானதுன்னா சுத்தசத்துவ சுத்தசத்துவம் இல்லாம மிஸ்ரசத்துவத்தோட கொண்டது. அதாவது பிராகிருத்தமான பிரகிருதி சம்பந்தப்பட்ட தத்துவங்கள்லாம் சத்வரஜஸ்தமோமயமா இருக்கும், இது அப்படி இல்லை. அதனால அப்ராகிருத்தம் இது சுத்தசத்துவம் நடக்கும். அகர்ம ஹேத்துவேன இது கர்ம கேத்துக்கமான சரீரம் கிடையாது. பெருமாளுடைய திவ்ய சரீரம் இருக்கே இது நம்மளாம் என்ன பண்றோம் நமக்கு நம்மளாம் ஏதோ பண்ண கர்மாவுக்கு இங்க வந்து பிறக்கிறோம் ஒரு தேகத்தை இருக்கும் அந்த மாதிரியா பெருமாளுடைய திவ்ய தேகம்னா கிடையாது. விஸ்வாதாரத்தையா அது விஸ்வத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம சுபமான மங்கள மங்கள குணங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது. சுபாசிரயத்துவேனச்ச பிரசித்தம் அந்த பிரசித்தமான ரூபம் அப்படின்னு சாதாரண ரூபம் இல்ல. ரூபம்ன்றதுக்கு எவ்வளவு பெரிய விசேஷம் சாயம் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத் தஸ்ய ஹேதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசா இத்யாதிஷு அஸ்திரபூஷணாத்யாயாதிஷு ச அப்ராகிருதத்வேன அகர்மஹேதுத்வேன விஸ்வாதாரதயா சுபாஸ்ரயத்வேன ச பிரசித்தம். எங்கெங்கெல்லாம் பிரசித்தம்னா அந்த ரூபமானது மகாரஜனம் வாசகான்ற இடத்துல பிரசித்தம், அஸ்திரபூஷணாத்யாயங்கள்லையும் பிரசித்தம், அப்ராகிருதத்வேன பிரசித்தம், அகர்மஹேதுத்வேன பிரசித்தம், விஸ்வாதாரமாக பிரசித்தம் அந்த சுபாஸ்ரயமான திவ்யமங்கள விக்கிரகம் அது சுபாஸ்ரயத்வேனாபி பிரசித்தம். இப்படி பிரசித்தமானது அந்த ரூபம். அத்த கேஷாஞ்சித் பகவத் சுரூபமேவ வா தத்குணபூத ஞானபலாதி வா பரவியூகாதி ரூபத்தையா பிரகாசத்தை இது பக்ஷஸ்து தத்ர தத்ர பிரதங் நிர்தேசஸ்ய பாதகாபாவாத் நிர்விகாரத்வ நிரவயவத்வாதி ஸ்ருதி விரோதாத்து பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம் ஷாட்குண்ய விக்கிரகம் தேவம் இத்தியாதேகே அன்வய அனர்ஹ பத சமபிவியாகாரஸ்ய பரஸ்பர விருத்தஸ்ய அந்நசைவ உபபத்தேஸ்ட நிரத்தா. சில பேர் என்ன சொல்றா அத்த கேசாஞ்சித் சில பேர் பகவத் சுரூபம் தான் இந்த இடத்துல பகவத் சுரூபமேவ அதனுடைய குணபூத ஞான பலாதிகளால ஞானம் பலம் ஞான ஐஸ்வர்யம் வீரியம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சௌசீல்யம் இந்த மாதிரி சில சில குணங்களால ஞானபல ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் தேஜாம் சசேஷத்தா பகவத் சப்த வாச்சியானின்னு சொல்றேன். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இந்த மூணு மூணு மூணும் இருக்கு இல்லையா ஞானபலாதிகள்ல ஞான சக்தி பல எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதுதான் பரவியூகாதி ரூபமாக பிரகாசத்தே பரம் என்றும் வியூகம் என்றும் தனித்தனியாக பிரகாசிக்கிறது என்று சில பேர் சொல்றா. இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பரவாசுதேவ மூர்த்தின்றது ரெண்டு குணத்தை வச்சுட்டு பர ரெண்டு குணத்தை வச்சுட்டு வியூகம் இன்னும் ரெண்டு குணத்தை வச்சுட்டு விபவம் இன்னும் ரெண்டு குணத்தை வச்சுட்டு அப்படி சில பேர் விபாகம் பண்றாலே அது தப்புன்னு சொல்றதுக்காக இத்தி பக்ஷஸ்து தத்திர தத்திர இதை காட்டிலும் ரூபம்ன்றது வேற. இந்த பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சையில் இருக்கிற அந்த குணங்கள் ஞான பல இதெல்லாம் வச்சுட்டுதான் இதுதான் பகவத் ஸ்வரூபம்னு சில பேர் சொல்றாளாம். இது தவிர அத்திரிக்தமாக பகவத் ஸ்வரூபம் வேற இருக்கு. பகவத் ஸ்வரூபத்தையே ஞான குணத்தையே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ற பட்சங்கள் தவறு என்று சாதிக்கிறார். ஏன்னா இது சில பேருடைய மதம் அப்படி இருக்கு. பெருமாளுக்கு தனியா ரூபம் கிடையாது. அந்த ஞானம் பலம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் எல்லாம் இருக்கே, இததான் ரூபம் ரூபம்னு சொல்லிட்டு இருக்கான்னு சில மதம் இருக்கு. அது கிடையாதுன்னு சொல்றதுக்காக இது பக்ஷஸ்து தத்ர தத்ர பிரதங்க நிர்தேசம் இருக்கு ரூபத்துக்கு, அதுக்கு பாதகங்கள் வரும். அதனால அந்த அந்த மாதிரி ஒத்துக்கு. பிரதங்க நிர்தேசத்த பாதகாபாவாத் நிர்விகார நிறவயத்வாதி அப்படி கணக்கு இருந்ததுன்னா நிர்விகாரஹா நிறவயவஹான்ற குணம் நிறவயத்துவம் எல்லாம் சொல்லியிருக்கு, அவயவம் கிடையாதுன்னு. அப்ப தனித்தனியா நீங்க பிரிச்சிங்க ஒன்ன, இந்த ஞான ஞான சக்தி ஒரு இடத்துல இருக்கு, அது பர பர பர வாசுதேவ மூர்த்தி, இது வியூக மூர்த்தி, இதுல வந்து பல ஐஸ்வர்யங்கள் இருக்கு அப்படின்லாம் பிரிச்சோன்னாக்க அப்ப சாவயவத்துவம் ஆயிடும், நிறவயவத்துவ ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அப்புறம் பஞ்சோமனிஷ பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம்னுட்டு தனியா ஒரு சுரூபம் சொல்லியிருக்கு, அந்த சுரூபம் இல்லாம போயிடும். இந்த இந்த ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் தான் சொல்லிட்டேன், அதை காட்டிலும் அதிருப்த குணம் இல்லைன்னு சொன்ன பஞ்சோபனிஷன் மந்திர விக்கிரகம்னு சொன்னதும் போயிடும். ஷாட்குண்ய விக்கிரகம்னு சொன்ன விக்கிரகத்துவமும் போயிடும். இதனால அன்பய அனர்க பத சமபிவியாகாரஸ்ய பரஸ்பர விருத்தசிய, இதெல்லாம் பரஸ்பர அன்பய அனர்கமான பதங்களுடைய சமபிவியாகாரம் இருக்கு அங்க. அன்பைய அனர்கமான பத சமபி வியாகாரத்தினாலையும் பரஸ்பர விருத்தசிய அன்னசை வகுப்பு பத்தே, இதெல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால வேற ஒரு சுரூபம் ஒண்ணு ஒத்துண்டால்தான் இத நம்ம நிர்வாகம் பண்ண முடியும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாக்கியங்கள் இருக்குன்னா, அன்பைய அனர்கமான பத சமபி வியாகாரங்கள் இருக்கு, ஒரே இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அதனால பரஸ்பர விருத்தசிய ஒன்னோட ஒண்ணு விருத்தமாவே தான் இருக்கு. அதெல்லாம் எப்படா முடியும்னா, ரூபம் தனியா ஒன்னு இருக்குன்னு ஒத்துண்டாதான் முடியும்ன்றதுனால இந்த ரூப சப்தத்துக்கு இங்க பிராதான்யம். சீல ரூபன்ற சரிதானி கிராந்தேத்யாதினா பூர்வோக்தானி அனுப்தானிச்ச மகார்ணவ நிமக்ன வசுந்தர உத்தரண அமிர்த மதன பிரமுகானி அதிமானுஷ தெய்வத்தானி சேஷ்டித சதானி. சரித்திர சப்தத்தினால கிராந்த்வா அணிகீரிய புனருத்திரதி என்பதாக ஆரம்பித்து பூர்வோக்தானி முன் சொன்ன சரித்திரங்கள், திருவிக்ரமாவா அவதாரம் வாமன அவதாரம் முதலான சரித்திரங்கள் பூர்வோக்தானி. அப்புறம் சொல்லாத என்ன எத்தனையோ விஷயங்கள் எதுதான்னாக்க, மகார்ணவ நிமக்ன வசுந்தரோத்தரணம், பெரிய சமுத்திர சமுத்திரத்து உள்ள இந்த பூமியானது இருக்க அதை அதை கொண்டு போய் அசுரர்கள் வைத்திருக்க அதை அங்கேருந்து உத்தரணம் பண்ண சரித்திரம். அமிர்த மந்தனம், அந்த அமிர்த மந்தனம் பண்ண விஷயம் இதெல்லாம் சொல்லாதது, இதுக்கு முன்னா சொல்லல. இப்ப சரிதானின்னு சொன்னதுனால பூர்வ உக்தானி சரிதானி அனுக்தானி சரிதானி அமானுஷ தெய்வத்தானி அதிமானுஷ தெய்வத்தானி, இதெல்லாம் எப்படின்னா மனுஷனால பண்ண முடியாதவைகள், மத்த தெய்வத்தைகள் தேவதைகளாலையும் பண்ண முடியாதவைகள். அப்படிப்பட்ட சேஷ்டித்த சதானி, அந்த மோகினி அவதாரம் எடுத்தது தேவதைகளெல்லாம் காப்பாத்தினது, இந்த ராட்சசர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்காம தேவதைகளை கொடுத்து காப்பாத்தினது, இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கே அது பரஷதானி. அது என்ன, ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான சரித்திரங்கள் பரமப்பிரதிஷ்ட சத்வேன, அடுத்த விஷயம் இதெல்லாம் இந்த குணங்கள்லாம் சரித்திரங்கள்லாம் இருக்கு பெருமாளுடத்துல, இவைகளால கூட அவருடைய பரதத்துவத்தை புரிஞ்சுக்கவில்லைன்னு அங்கே சேர்க்க போறோம். பரமப்பிரதிஷ்ட சத்வேன அதிகோத்ருஷ்ட சத்துவ குண குணேன, அத்தியதிகமான உத்கிருஷ்டமான சத்துவம், இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான சத்துவம்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு உத்கிருஷ்டமான சத்துவத்தை உடைய வர சூப்பர்லேட்டிவ்ல நனு பிரம்மா. இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, நனு பிரம்மாதிஸ்வேவ சத்வரஜஸ்தமசாம் பிரத்யேகம் உத்தம மத்தியம அசமபேதேன நவதா கதிர் மனுனா உத்தா. பிரம்மாதிகள்லயே சத்துவம் என்ன ரஜஸ் என்ன தமஸ் என்ன இதனுடைய ஒவ்வொன்னுடைய உத்தமமான சத்துவம் உத்தமமான ரஜஸ் உத்தமமான அதமமான உத்தம மத்தியம அதம உத்தம சத்துவம் உத்தம ரஜஸ் உத்தம தமஸ், அதே மாதிரி மத்தியம சத்துவம் மத்தியம ரஜஸ் மத்தியம தமஸ், அதே மாதிரியாக அதம சத்துவம் அதம ரஜஸ் அதம தமஸ்ன்றதாக ஒன்பது பிரகாரம் மனு சொல்லியிருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது பிரம்மாதிகள்லயே இப்படி சத்வரஜஸ்தமசுகள்ல விபாகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேனாக்க, பகவதஸ்து சத்வாதயா ந சந்தீஷே எத்ரஹி பிராகிருதா குணாஹா அப்படின்றதா நிஷேதம் இருக்கு. அதாவது இப்போ பிரம்மாதிகள்ல வேணா ரஜஸ்தமோ மிஸ்ரமான சத்துவமானது இருக்கலாம், அதுல ஒன்பது பிரகாரம் கூட இருக்கலாம், ஆனால் பெருமாள் இடத்துல அந்த மாதிரி கிடையாது. பகவதஸ்து சத்வாதயா நசந்தி ஈஷே, அவரிடத்தில் ஈசனான பெருமாளிடத்தில் சத்வாதி குணங்கள் கிடையாது. சாதாரண மிஸ்ரமான சத்துவகுணங்கள், ரசத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் கிடையாது. என்னடா இருக்குன்னா சுத்தமான சத்துவம் மட்டும்தான் இருக்கு. நசந்தீசே எத்தகி பிராகிருதா குணாகா இது சத்வகுணோபி சத்வகுணோபி பிரதிஷித்தது. இதுல கேள்வி கேட்கிறவாளுக்கு அர்த்தம் என்னன்னா சத்துவம் கூட இல்லைன்னு நினைச்சுட்டு அது சுத்த சத்துவம் இருக்கு, மிஸ்ர சத்துவம் இல்லைன்றதுதான் தாத்பரியம். தற்கதம் உத்திகி இங்க எப்படி சுத்த சத்துவம் இருக்குன்னு சொல்றேன், சத்துவமே இல்லைன்னு சொல்லியிருக்கேங்க. இத்தம் கஷேத்ரஜானாம் ஹி பிரகிருஷ்ட சத்வகுண சம்பத்தி பகவத் கட்டாட்சாதீனேதி பிராகேவ பிரதிபாதிதம். சாதாரண சேத்தனாளுக்கு பிரகிருஷ்டமான அத்தியதிகமான சத்துவமானது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது பகவத் கட்டாட்சத்தினால கிடைக்கும்னு விண்ணியே சொல்லியிருக்கோம். ததிக சொப்பிரவர்த்தியேன மோக்ஷோபயுக்த சத்வேன இத்தியர்த்தா. இது இப்போ பரம பிரகிருஷ்ட சத்வேனா என்ன அர்த்தம்னா அந்த தானே நடத்துற தானே எல்லாரையும் பிரவிற்த்தி பண்ணி மோக்ஷ பர்யந்தமான சாம்ராஜ்யத்தை கொடுப்பதற்கு யோக்கியமான ஒரு சத்துவகுணம் மோக்ஷோபயுக்த சத்துவம். அது என்னதுனா அது அந்த சத்துவகுணம் தான் இப்ப இந்த இடத்துல விவக்சிதம். அதனால சத்வாதயா நசந்தின்னு சத்துவம் முதலான குணங்கள் பெருமாளிடத்தில் கிடையாதுன்னு சொல்ற வாக்கியத்துக்கு மிஸ்ர சத்துவத்துல தாத்பரியம் இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியமே தவிர சுத்த சத்துவமும் இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. அப்ராகிருத்த சுத்த சத்துவ சமாஸ்தயத்துவம், அதாவது பிராகிருத்தம் இல்லாமல் எந்த ஒரு சுத்த சத்துவம் இருக்கிறதோ, அதாவது இந்த லோகத்துல பிராகிருத்த லோக பிராகிருத்தமான பிராகிருத்தம்னா இந்த ஸ்ரீவைகுண்டத்தை தவிர மத்த லோகத்துல இருக்கிற சம்பந்தமுடைய சத்துவத்தை பிராகிருத்த சத்துவம்னு சொல்றோம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற சத்துவத்தை அப்ராகிருத்த சத்துவம்னு சொல்றோம். அதனாலதான் அது அப்ராகிருத்த அசாதாரணமான திவ்ய விபூத்தின்னு அதை சொல்றோம். அப்ராகிருத்த சுத்த சத்துவ சமாஸ்திரேயத்துவம் தான் இந்த இடத்துல விவக்சிதமே தவிர வெறும் சத்துவத்தை இந்த இடத்துல சொல்லல. அதனால சத்துவம் எப்படி பெருமாளிடத்துல இருக்கும், சத்வாதையாக நசந்தீசேன்னு சொல்ற வாக்கியம் அப்படின்னா பொய் சொல்லித்தா என்ற கேள்விக்கு இடமில்லை. ஏனெனில் அது மிஸ்ர சத்துவத்தை நிஷேதிக்கிறது, இங்கு சுத்த சத்துவம் விவக்சிதம் என்று தாத்பரியம். பிராகைவ இதெல்லாம் ததிக சொப்பிரவர்த்தியான மோக்ஷோபயுக்த சத்துவேன, தானே பிரவர்த்திப்பிக்கின்ற தானே உண்டு பண்ணுகின்ற மோட்சம் இருக்கிறதே, மோட்ச சாம்ராஜ்யம் இருக்கிறதே, தானே பிரவர்த்திப்பிக்கின்ற எல்லாரையும் இங்க வந்து மோட்சத்துக்கு அஷின் போறார் இல்லையா பெருமாள், அந்த மோக்ஷோபயுக்த சத்துவேன அந்த மோட்சத்துக்கு உபயுக்தமான சுத்த சத்து அப்ராகிருத்த சுத்த சத்துவ சமாஸ்ரயத்துவம் வா விவசித்தம். தாமச புராணாதீனாம் தத்துவபோதகத்துவம் நாஸ்தித்யபிப்ராயேனாக சாத்விக தயா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி, சாத்விகமான சாஸ்திரம் அவைகளாலும் இந்த பெருமாளை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல வந்த அவர் சாத்விகன் எதுக்கு சொன்னார், அப்படின்னா சாத்விகம் இல்லாத சாஸ்திரம் இருக்கான்னா இருக்கு, தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் தத்துவபோதகம் இல்லை, அது எதோ தத்துவத்தை சொல்றது. ஒரு சமயத்துல பிரம்மாவையே ஜெகத்காரணமா சொல்லிடுறது, ஒரு இடத்துல சிவனையே ஜெகத்காரணமா சொல்லிடுறது, அப்படியெல்லாம் அந்த தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள்லாம் இருக்கும், அதனால அதுக்கு தத்துவ போதகத்துவம் கிடையாது அப்படின்ற அபிப்பிராயத்தினால சாத்விகதையா பிரபல இஷ்ட சாஸ்திரைஹி என்று சாதிக்கிறார். இல்லைன்னா ராஜசத்தையா பிரபல சாஸ்திரங்கள் தாமசத்தையா பிரபல சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அதனால பௌருஷேய சாஸ்திரான ஏன்னா புருஷால் பண்ற சாஸ்திரங்கள் தானே புராணங்கள்லாம், அதனால மூலபூத்த புருஷ குணபூத்தேன அதுக்கு மூல புருஷனான பகவான் ஒருத்தன் இருப்பானே அவன் வந்து ரஜோகுண பூஷ்டனா இருந்தான்னா ராஜச புராணம் ஆயிடும், அவன் தமோகுண பூஷ்டனா இருந்தா தாமச புராணம் ஆயிடும். அதனால சாத்விகத்வாதி வியபதேசா, அதனால ஸ்வமூலபூத்த புராண புருஷ குணம் இருக்கே அது சாத்விகமா இருந்ததுனால அதை சாத்விகமான புராணம்னு சொல்ல முடியும். சாத்விகாதினாம் காரியபேதஸ்த பகவதெய்வ கீதா, இந்த சாத்விகாதி காரியபேதங்க சாத்விகம் என்ன சத்துவம் என்ன பண்ணும் ரஜோகுணம் என்ன பண்ணும் தமோகுணம் என்ன பண்ணும் அப்படின்றத பகவத்கீதையில வியக்தமாக சத்வாதியினுடைய காரியத்தை சொல்றார். அதனால இப்ப சாத்விகத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன பண்ணும், ராஜசத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன பண்ணும், தாமசத்தையா பிரபலமான சாஸ்திரம் என்ன சொல்லும் அப்படின்னாக்க அதெல்லாம் மோகக்கமாக எத்தனையோ சொல்லும் அதெல்லாம், ஏன்னா எல்லாரையும் மோட்சத்துக்கு ஆசின் போயிடுறதுல சாஸ்திரத்துக்கு உத்தேசம் இல்லை. அதனால்தான் தொமிஹி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரியன்னு மோகசாஸ்திரங்கள்லாம் உண்டு பண்றதுக்கு பெருமாள் சிவனை நியமிக்கிறார் பிரம்மாவை நியமிக்கிறார்னு வருது. அதனால சத்வா சஞ்சாயத்தே ஞானம் ரஜசா அது கீதா வசனங்களை எடுக்கிறாரு. சத்வத்தினால ஞானமானது உண்டாருது, ரஜஸ்ல இருந்து லோபம் ஆசையானது உண்டாருது, பிரமாதம் மோகம் பிரமாதம்னா அஜ்ஞானம், மோகம்னா இல்லாததுல ஒரு ஆசை, அது அது வஸ்துதா அது தத்துவமானு தெரியாது, அதுல ஒரு ஆசை, அதுக்கு மோகம்னு பேர். அது ஒன்றும் சத்தியத்தா அது அப்படி இல்லைன்னா கூட அதுல ஒரு தாற்காலிகமான ஒரு ஈடுபாடுகள். அதனால பிரமாத மோகம் தமசா பவதா அஜ்ஞானமேவச்சி, இதெல்லாம் தமசனுடைய காரியம், அஜ்ஞானமும் தமசனுடைய காரியம் அப்படின்றதா கீதையில சொல்ற. சாத்விக ராஜச தாமச புத்தி பேதச்ச, இந்த புத்தி பேதங்கள்லாமும் இந்த சத்வ சத்வரஜமசனுடைய காரியம். சாத்விக ராஜச தாமச புத்தி பேதச்ச பிரவிற்த்திஞ்ச நிவர்த்திஞ்ச காரியா காரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேத்தி புத்திசா பார்த்த சாத்விகி. பிரவிற்த்தியையும் அது இது இது நல்ல நல்ல காரியம், இதில் பிரவிற்த்தியை நாம் பிரவர்த்திக்கணும் என்ற ஞானத்தையும், இது நல்ல விஷயம் இல்லை இதிலேருந்து நிவர்த்தி ஏற்படணும் என்ற விஷயத்தையும், இது பிரவிற்த்தி ஏற்பட வேண்டிய விஷயம் இது நிவர்த்தி ஏற்பட வேண்டிய விஷயம் என்று பிரித்து கொண்டு காரியா காரியே பயாபயே அதில் அதில் பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும், அதில் பயமடையணும் பயமடையாமல் இருக்கணும் என்ற விஷயங்களெல்லாம், அதே மாதிரி இது பந்தகம் இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று எந்த ஒரு புத்தியானது தனித்தனியாக தெரிந்து கொள்ளுகிறதோ அப்படிப்பட்ட புத்திக்கு தான் சாத்விக புத்தி என்று பெயர். யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச அகாரியமேவச்ச அயசாவத் பிரஜானாதி புத்திசா பார்த்த ராஜசி. ரஜோகுணம் என்னடா பண்ணும்னா, இது தர்மத்தை அதர்மம் என்று நினைக்கும், அதர்மத்தை தர்மம் என்று நினைக்கும், காரியத்தை இது செய்யக்கூடாது என்று நினைக்கும், அகாரியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கும், அது இல்லாததை இருக்கிற மாதிரி அயசாவத் பிரஜா யசாவத் பிரஜானாதி இல்லை அயசாவத் பிரஜானாதி, அப்படிப்பட்ட புத்தியானது ராஜச புத்தி என்று பெயர். அதர்மம் தர்மமி தியாமன்யதே தமசா விவருதாம் சர்வார்த்தான் விபரீதாம் சபுத்திசா பார்த்த தாமசி இது லோகத்ரய ஸ்லோகத்ரயன உக்தா. அதே மாதிரி தாமச புத்தி என்னடா பண்ணும்னா, அதர்மத்தை தர்மம் என்று யாம் அந்நியத்தே தமசாவிருதா, இந்த தமோ குணத்தினால அது ஆவிர்த்தமாக சூழ்ந்திருப்பதால் அது அவ்வாறு நினைக்கும். சர்வார்த்தான் விபரீதாம்ச சர்வ எல்லா அர்த்தங்களையும் விபரீதமாக நினைக்கும் அப்படிப்பட்ட புத்தியானது தாமசி புத்திஹி என்று பெயர் என்று இந்த மூன்று ஸ்லோகத்தினால் சத்வரஜஸ்தமசனுடைய காரியங்களை பெருமாளே சங்கிரகித்து சாதிக்கிறார். அப்படி சாத்விகமான புராணங்கள் பண்ற காரியம் என்னன்னா நம்மளை மோட்சத்துல பிரவர்த்திப்பிக்கும். அப்படிப்பட்ட மோட்சத்துல பிரவர்த்திக்கிற சாஸ்திரங்கள்லாம் அவனுடைய பெருமையை சொல்லுகின்றன. அப்படியும் புரிந்து கொள்ளவில்லை மூர்க்கர்கள் என்று சொல்வதில் தாற்பயம். மனு கூட என்ன பண்றார், இந்த சாத்திக ராஜச தாமச விஷயங்கள்ல யாவே தபாஹ்யாஹ அஸ்மிருதயஹ யாஸ்ச காஸ்ச குதிருஷ்டயஹ சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்ய தமோ நிஷ்டாஹிதா ஸ்மிருதாஹ. இந்த வேத பாக்கியர்கள் இருக்காளே, வேதத்தை பகிஷ்காரம் பண்ணி வேதத்தினுடைய அபிப்பிராயங்களை அந்நியதாகரணம் பண்ற பௌத்தாள் ஜெயினாள் முதலவர்கள், அவர்களுடைய ஸ்மிருதையா ஸ்மிருதிகள் வேத பாக்கியாக ஸ்மிருதையா, அது வந்து காபில ஸ்மிருதி அப்புறம் யோக ஸ்மிருதி இத்தியாதி ஸ்மிருதிகள், யாஸ்ட காஸ்ட குதிருஷ்டையா இன்னும் எத்தனையோ குதிருஷ்டிகள் அவளுடைய அபிப்பிராயங்கள், சர்வாஸ்தா நிஷ்பலாக அவைகள்லாம் வேஸ்ட். தமோனிஷ்டாஹிதா ஸ்மிருதாக அவர்களும் சரி அந்த மதங்களும் சரி எல்லாம் தமோனிஷ்டர்கள் என்று கிரகிக்க வேண்டும். புராணேஷு சாத்விகாதி விபாகா மாத்ய புரோக்தா, மனு சொன்னது மட்டும் இல்ல மாத்ய புராணம், மத்திய புராணமே என்ன பண்றது புராணங்கள்ல சாத்விகாதி விபாகத்தை சொல்றது, இது சாத்விக புராணம் இது ராஜச புராணம் இது தாமச புராணம்ன்ற விபாகத்தை அதுவே சொல்றது, ஒரு புராணமே சொல்றதுன்னா பாருங்க. சங்கீர்ணா தாமசா சைவ ராஜசா சாத்விகா ததா கல்பா சதுர்விதா புரோக்தா பிரம்மணா திவசாத்தியே. பிரம்மாவுக்கு நாலு விதமான கல்பங்கள் வந்தன, என்னென்ன சமய பேதங்கள், சங்கீர்ணாக தாமசாஸ்தைவ ராஜசா சாத்விகாஸ்ததா கல்பா சதுர்விதா, சங்கீர்ணா சங்கீர்ண கல்பம் தாமச கல்பம் ராஜச கல்பம் சாத்விக கல்பம்ன்றதாக நாலு விதமான காலம். அவர் எந்த சமயத்தில் என்ன பேசினாரோ அது சாத்விக சமயத்தில் பேசியிருந்தார்னா அது சாத்விக புராணம், ராஜச சமயத்தில் பேசியிருந்தார்னா அது ராஜச புராணம் அப்படின்றதா, தாமச சமயத்தில் பேசியிருந்தார்னா தாமச புராணம், சங்கீர்ணமான சமயத்தில் பேசியிருந்தார்னா அது சங்கீர்ணம் எல்லாம் கலந்துருக்கு. அப்படியாக கல்பா சதுர்விதா புரோக்தா பிரம்மணா திவசாத்தியே, எஸ்மின் கல்பேத்து எத் புரோக்தம் எந்த கல்பத்தில் என்ன சொல்றாரோ புராணம் பிரம்மணா புறா அந்த பிரம்மாவனால் முன்பு சொல்லப்பட்டதோ தஸ்ய தஸ்ய து மகாத்மியம் தத்வரூபேன வர்ணத்தை, அதனுடைய மகாத்மியத்தை சாத்விகமாகவும் ராஜசமாகவும் தான் வர்ணிக்கிறார். அக்னே சிவசிய மகாத்மியம் அக்னி புராணம் சிவபுராணம் இது ரெண்டும் வந்து தாமச புராணத்துல தாமசத்துல அவர் தாமச சமயத்துல பண்ணது. பிரம்மா பண்ணதுதான், பிரம்மா சொன்னதுதான், ஆனா இது ரெண்டும் வந்து தாமசத்துல சேர்ந்தது. ராஜசேவிச்ச மகாத்மம் அதிகம் பிரம்மனா, பிரம்ம புராணம் அதுக்கு வந்து ராஜசத்துல அதிக ராஜச சமயத்துல சொன்னதுனால ராஜச கல்பத்துல சொன்னதுனால அது ரஜோகுண பூயிஷ்டமானது. சங்கீர்ணேசு சரஸ்வத்தியா பித்ருநாம்ச நிகழ்ந்தது, சங்கீர்ண சமயம் எல்லாம் சேர்ந்தது, அதுல சரஸ்வதி சரஸ்வதி சம்பந்தமான பித்ரு சம்பந்தமான விஷயங்கள்லாம் அங்க சாதிச்சிருக்கார். அதனால அது சங்கீர்ணம், அது சாத்விகமும் இல்ல ராஜசம் இல்ல தாமசம் இல்ல எல்லாம் சேர்ந்தது. சாத்விகேஷ கல்பேஷு சாத்விக கல்பத்துல மகாத்மம் அதிகம் ஹரேஹே, அது விஷ்ணு புராணம். தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராம்கர், அந்த சமயம் இருக்கே அவர் அந்த சமயத்துல என்ன பேசினாரோ அது வந்து சாத்விக புராணமா இருக்கு. அந்த கல்பத்துல எல்லாரும் உன்னதமான கதியை அடைகிறார்கள். தஸ்மின்னேவ பிரதேசாந்தரே போய் அதே புராணத்திலேயே வேற இடத்துலயும் சங்கீர்ணா தாமசாஸ்தைவ ராஜசா சாத்விகாஸ்ததா கல்பா சத்ருவிதா புரோக்தாஹாம் என்பதாக நாலு விதமான கல்பத்தை பற்றிய உல்லேகம் அந்த புராணமானது அடிக்கடி சொல்றது. ரஜஸ்தமோமயா தத்வத் த்ரயஸ்த்ரய உதாஹிதாஹ, ரஜஸ் அதிகமாகவும் தமஸ் அதிகமாகவும் சத்தம் அதிகமாகவும் மூணு மூணு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீர்ணேஷு சரஸ்வத்யா பித்ருநாம் புஷ்டி ருச்சதே, சங்கீர்ண கல்பத்துல சரஸ்வதி பித்ருக்கள் அவளுடைய அவளை பத்தி அதிகம் சொல்றது. அக்னே சிவசிய மகாத்மியம் அதே இதே விஷயங்கள் தான் வேற இடத்துல வேற மாதிரி சொல்ற. அக்னே சிவசிய மகாத்மியம் தாமசேஷு திவாகிருத்தா ராஜசேஷு மகாத்மியம் அதிகம் பிரம்மணா ஸ்மிருதம் சாத்விகேஷு அதிகம் தத்வத் விஷ்ணோர் மகாத்மியம், விஷ்ணு புராணத்தினுடைய மகா விஷ்ணுவனுடைய மகாத்மானது சாத்விகத்துல, அதாவது சாத்விக கல்பத்துல பிரம்மா சொல்லச்ச விஷ்ணுடைய மகாத்மத்தை சொல்லியிருக்க. அதனால மற்ற சமயங்கள்ல எல்லாம் வேற வேற தேவதைகளை சொன்னார்னா கூட அந்த சமயத்துல விஷ்ணுவை சொல்றாங்க, அது விஷ்ணு புராணம் அந்த சமயத்துல ஏற்பட்டது. தேஷ்வேவ யோக சம்சித்தாக மிஷந்தி பராங்கத்திம் இது. அதே மாதிரி கூர்ம புராணத்திலையும் அசங்கியாதாஸ்ததா கல்பாக பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாக, அநேக கல்பங்கள் இருக்கின்றன பிரம்ம கல்பம் விஷ்ணு கல்பம் சிவ கல்பம் என்பதாக. கசிதாகி புராணேஷு முனி திஹி கால சிந்தகைஹி, மகர்ஷிகள் அந்தந்த கால அந்த கல்பத்துல அந்த விஷயங்களை சொல்றா. சாத்விகேஷு கல்பேஷு மகாத்மம் அதிகம் ஹரேஹே, சாத்விக கல்பகத்துல ஹரியினுடைய மகாத்மியம் பெருமாளுடைய மகாத்மியம் பிரசித்தமா இருக்கு. தாமசேஷு சிவசியோக்தம் ராஜசேஷு பிரஜாபதேஹே பிரம்மாவுடைய சரித்திரம். ததிக சாத்விகாணி புராணானி சத்தைக மூலத்தையா கார்ஸ்தியேன அவிப்ளுத ஞானானி, ஒரு இடத்துல கூட சாத்விக புராணத்துல ஞான தத்துவமானது விப்ளுத்தமாகல அதாவது நஷ்டமாகல தேஷம், அதனால அதுக்கு பிராபல்யம். அவ சொன்ன எந்த விஷயமும் தப்பாகல அதனால அதுக்கு பிராபல்யம். வேத விருத்தமா சொல்ற தாமச தந்திரங்கள் பரத்துவ அபன்ன வைகி, அது என்ன பெருமாளுடைய பரத்துவத்தை இல்லைன்னு சொல்றது. பராவர தத்துவ விபரியாசாத், எது பரதத்துவம் எது அவர தத்துவம்ன்றதுல மாத்தி மாத்தி சொல்றது, அதனால அதெல்லாம் கல்பனம் பண்ணிருக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ராஜச புராணங்கள் தாமச புராணங்கள்ல சேர்ந்தது, அதுல இருக்கிற தத்துவங்கள் படி நம்ம எதையும் விபாகம் பண்ண முடியாது என்று தர்க்கபாதத்துல பாஷ்யக்காரர் இதெல்லாத்தையும் நிராசம் பண்ணியிருக்கார். மதாந்திரங்களை நிராசம் பண்ணச்ச 2.2 ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல இதெல்லாம் நிராகரணம் பண்ணியிருக்கார். அதுக்குதான் தர்க்கபாதம்னு பேரு. அந்த இடத்துல நிராகரணம் பண்ணியிருக்கார்ன்றதாக சாதிக்கிறார். மேல எச்சேதம் சாத்விக புராணாதி விபாக பிரகரணம் தத் சாத்விகமே மந்தவியம் என்பதாக ஆரம்பிச்ச அடுத்த விஷயம் அதை அடுத்த உபன்யாசத்தில் அடிக்கிறேன்னு சொல்றேன். இதுவரையில் நீங்க புரிஞ்சுக்குங்கோ, இதனுடைய PDF ஷேர் பண்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.